மறக்கிறா லெசனிட்டினா சுகத்தமனா லோவ சுந்தினா ரன் இறங்கி ரன் வீடு உள்ளுவட்ட வடி மல்வெனி தருவன் அல்வென் அக்குருக்கியே மல்வெனி தருவன் அப்புருக்கியே ஜாதியே பதிலா புது வண்ண குருணு கல்பனா மல்வனி தருவன் குருகியே மதுரகேனா